cours numéro 43. Bismillah ar-Rahman ar-Rahim, alhamdulillah, wa salatu wa salam ala rasulillah, wa ala alihi wa sahbihi wa man walah, amma ba'd. Qala al-muallif rahimahullah, babu ma ja'a fi himayati nabi sallallahu alayhi wa sallam hima tawhid, wa saddihi turuq al-shirk. Wa taqaddam ma'ana un bab qui ressemblait à hada fi saddi طرق الشرك وهنا الشيخ الإسلام إلا رسيتي على fin du livre لماذا لأن c'est quelque chose de très important في التوحيد أي fermer les portes du shirk لأن بعض الأمور c'est pas du shirk لكن وسائل الشرك ça peut pousser c'est un chemin qui conduit au shirk فلهذا النبي صلى الله عليه وسلم إلى أخير أمره أما في Le bab précédent, dans le chapitre précédent sur Ihad al-Ma'na, et fermer les portes du shirk, c'était sur l'af'al. Wahuna, c'est fil aqwal. Falihada, il l'a répété, rahimahullah, comme avait yana shir sa'di. On va lire. Kalamuhu, inshaAllah. Qala, rahimahullah, n'am naqra kalam shir sa'di, l'yanna fihi munasabatu hada al-bab, l'kitab tawhid. Qala, rahimahullah, تقدم نظير هذه الترجمة وأعادها المصنف اهتماما بالمقام فصمون خن العلم المسائل المهمة العظيمة فلا بد من تكرار de répéter وذكر فإن الذكر تنفع المؤمنين والحفظ والإتقان والفهم يحصل بتكرار المسائل Et tu as un exemple, Honam. Enfin, ne pas penser que les répétitions, c'est inutile. Abadan. Le ulama, quand il répète dans un livre, un chapitre ou une mas'ala, il y a plusieurs raisons. Et parmi ces raisons, c'est pour maîtriser. Falihada, a'adaha, Honam. Une des causes. Qala fa inna tawhid la yatim wa la yuhfad wa la yuhsam illa bishtinab jami'a turuq. Al-Mufriya ila shirk. Et ça, c'est une des raisons que Cheikh al-Islam il a cité certains abwab. Certains abwab, c'est pour montrer Tawhid, comme on t'a dit, certains abwab, c'est pour montrer shirk. Et certains chapitres, c'est pour mettre en garde contre des choses, des wasa'il, qui poussent au shirk. Même si la chose en elle-même, c'est pas du shirk. Qal wal farq bayn al-babay. Baqiya, la différence entre les deux chapitres. Qala أن الأول فيه حماية التوحيد بسد الطرق الفعلية نعم le premier باب si on le relit le numéro du chapitre من وجده نعم باب ما جاء في حماية المصطفى صلى الله عليه وسلم جناب التوحيد والسده كل طريق يوصل أو يوصل إلى الشرك c'était ça le premier chapitre et Il a cité في هذا الباب حديث أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال لا تجعلوا بيوتكم قبورا ولا تجعلوا قبري عيدا وصلوا علي إلى آخر الحديث أي من mise en garde du prophète صلى الله عليه وسلم de ne pas exagérer sur sa tombe après sa mort عليه الصلاة والسلام ولا تجعلوا قبري عيدا Ça nous montre que le Nabi sallallahu alayhi wa sallam, il a fermé les portes. Et hatta, personne n'exagère sur sa tombe, sur lui alayhi sallallahu alayhi wa sallam, yu'bad min dunillah, à cause de cette ignorance. Falihada qala alayhi sallallahu alayhi wa sallam, wa sallu alayya, fa inna salatakum tablughuni haythu kuntum. Et faites salat sur moi où que vous soyez. Elle m'a exagéré dans les visites, dans la façon de visiter. Et là, akhiri, ça peut pousser l'insan à dépasser les limites. Le Nabi صلى الله عليه وسلم il a fermé هذا الباب et Cheikh al-Islam il a cité ce bab le premier قال الشيخ سعدي رحمه الله والفرق بين البابين أن الأول فيه حماية التوحيد بسد الطرق الفعلية le premier chapitre c'était sur الأفعال أي des وسائل فعلية مثلا les visiter les tombes et عيادا بالله les adorer من دون الله هذا c'est un فعل et الوسيلة C'est l'exagération. Le deuxième bab, qala, وهذا الباب فيه حمايته وسده بالتأدب والتحفظ بالأقوال. أما ce bab, c'est في الأقوال. أي النبي صلى الله عليه وسلم, il a mis en garde contre certains mots, certaines formulations de phrases pour fermer la porte au shirk. قال فكل قول يفضي إلى الغلو الذي يخشى منه الوقوع في الشرك فإنه يتعين اجتنابه ولا يتم التوحيد إلا بتركه. Chaque mot, chaque phrase, chaque lafz qui peut pousser au shirk, même si le lafz en lui-même il est pas haram, لكن c'est une porte ouverte خاصةً عند بعض الناس, à cause de leur ignorance, à cause de leur incompréhension, à enfermer. Ah là, c'est un bab azim. Ça nous montre l'importance du tawhid et la gravité du shirk. Le Nabi sallallahu alayhi wa sallam, il a mis en garde contre shirk, alayhi sallatu sallam, et kadhalik, il a mis en garde contre tout ce qui peut pousser l'insan à faire du shirk. Que ça soit des paroles ou des actes. Et tu as un exemple tayyib avec ces deux chapitres. Le chapitre numéro 21 et l'avant-dernier chapitre de ce kitab, le numéro 65. قال رحمه الله والحاصل أن تمام التوحيد بالقيام بشروطه وأركانه ومكملاته ومحققاته وباجتناب نواقضه ومنقصاته ظاهرا وباطنا. Et toute cette étude qu'on a fait ensemble, وَلِلَّهِ الْحَمْدُ de ce livre, c'est في هذا. Le tawhid, il a des conditions, il a des piliers, il a des choses qui l'améliorent. Il a un muqtada, ça va impliquer des choses. Tout ça, c'est cité sous différents chapitres. Ça peut être des œuvres apparentes, ou ça peut être batin, ça peut être une œuvre du cœur. قولا وفعلا وإرادة واعتقادا وقد مضى من التفاصيل ما يوضح ذلك. هذا سبب نافع جدا. نقرأ الحديث كلا سيتكم أحبما. قال عن عبد الله بن الشخير رضي الله عنه قال انطلقت في وفد بني عامر إلى رسول الله صلى الله عليه وسلم فقلنا أنت سيدنا, فقال السيد الله تبارك وتعالى. قلنا وأفضلنا فضلا وأعظمنا طولا, فقال قولوا بقولكم أو بعض قولكم ولا يستجرينكم الشيطان. رواه أبو داود بسند جيد. نعم, الحديث صححه الإمام الألباني رحمه الله في صحيح سنن أبي داود, وكذلك الإمام مقبل بن هادي الوادعي رحمه الله في صحيح المسند. Donc ce hadith il est sahih. قال الشيخ الفوزان حفظه الله مناسبة الحديث للباب أن فيه النهي عن الغلو في المدح. أي النبي صلى الله عليه وسلم il aura fermé un bab, أي ne pas exagérer في المدح. المدح c'est les compliments, c'est le contraire de الذم, أي les accusations. Et المؤمن يجب عليه أن يلازم العدل في مدحه وفي ذمه أو قطحه. Dans les deux cas, العدل, ne pas accuser injustement à tort, c'est de l'injustice, et كذلك ne pas dépasser les limites dans التزكية والمدح, dans les compliments. Même si l'insan يحب هذا الشخص. فالنبي صلى الله عليه وسلم لا شك أنه سيد ولد آدم كما جاء في الحديث الآخر. C'est أفضل البشر عليه الصلاة والسلام كما il a informé lui-même. لكن pour fermer هذا الباب, quand il a entendu هؤلاء رضي الله عنهم dire أن النبي صلى الله عليه وسلم c'est سيدنا إلى آخره, النبي صلى الله عليه وسلم قال قولوا بقولكم أو بعض قولكم ولا يستجرينكم الشيطان. لأن النبي صلى الله عليه وسلم il savait عليه الصلاة والسلام أن ce genre de compliment, ça peut à force dépasser les limites, et l'insan ربما يقع في الشر. فلهذا النبي صلى الله عليه وسلم il a éduqué هؤلاء, il a informé الأمة جميعا de الاقتصاد والعدل. On doit faire attention, ne pas dépasser les limites. وبعض الناس عياذا بالله يزيكزاجير في القطح والذم. ربما انسان الى فين شوز صحيح يزيكزاجير. ربما يلو فون سوتير دو السنه ويلو فون سوتير دو الاسلام بغير الحق. وهذا لا يجوز. وبعض الناس كذلك يزيكزاجير في المدح. ربما انسان الى في كلك شوز وهم يزيكزاجير. حتى ربما صافي دو مال ا سيت بيرسون. On doit faire attention, on n'a pas besoin d'un de hal. Et on donne à chacun son haq. Amma exagéré, comme il y a des gens, ils ont exagéré. Et au bout du compte, il y a ta'amun. Et celui qui considère où il est un tel, il a appelé, ils exagéraient fait haq. Or, une erreur qu'il fait, ou une chose, ils ne sont pas d'accord avec eux. Or, on a ta'amun, ou sabbun, ou shatmun. Ça montre qu'on a. أن السلوك كي ساكروش با او القران ولا السنه فربما اما يلكزاجير في المدح اما يلكزاجير في الطعن وهذا لا يجوز. قال شيخ بن باز رحمه الله المقصود من هذا السد الذرائع الذي قد التي قد توصل الناس الى التساهل الى الشرك. ولا شك ان هؤلاء رضي الله عنهم ils étaient loin de هذا لكن c'est une éducation du prophète عليه الصلاة والسلام pour هؤلاء et pour جميع الأمة لأنه n'est pas à la mode. فالإنسان il fait attention ولا يظن أنه il est à l'abri et il exagère et il dit là أنا je vais pas dépasser les limites. Là l'insan il est ضعيف. فلهذا النبي صلى الله عليه وسلم il a fermé cette porte. قال فإنهم قالوا له يا سيدنا وغير ذلك من الألفاظ التي يأتي بها الناس الآن من الغلو فقد يجرهم إلى أن يعبدوهم من دون الله. حال بعض الجهال أنهم exaggeré في الصالحين أنه سيسيد أنه سيكذا كذا حتى عبدوه من دون الله. dans beaucoup d'endroits dans certains bouddhans, fa salihun yu'baduna min dunillah. C'est quoi la cause? Al-ghulou, l'exagération, comme taqaddam dans plusieurs abwab. Ce chapitre, c'est pour fermer hadha al-bab. Même un qawl, même si c'est un qawl, an-nabi sallallahu alayhi wa sallam, il a démontré annahu mithl hadha yutraq. Qala wa an Anas radiyallahu anhu anna nasan qalu ya rasulallah ya khayrana وابن خيرنا والسيدنا وابن سيدنا. فقال يا أيها الناس قولوا بقولكم ولا يستهوينكم الشيطان. أنا محمد عبد الله ورسوله ما أحب أن ترفعوني فوق منزلتي التي أنزلني الله عز وجل. رواه النسائي بسند جيد. نعم الحديث كذلك صححه الإمام الألباني رحمه الله. هي التعليقات الحسان على صحيح ابن حبان والشيخ مقبل رحمه الله في الصحيح المسند كما في التحقيق. هذا الحديث سلام من الشوز يا أيها الناس قولوا بقولكم quand ils ont dit أنت خيرنا وابن خيرنا إلى آخره فالنبي صلى الله عليه وسلم يعفرني هذا لا شك أنه سأفضل البشر عليه الصلاة والسلام. قال شيخ العثيمين رحمه الله في القول المفيد فمراد النبي صلى الله عليه وسلم حماية التوحيد والسد كل طريق يوصل إلى الشرك والحماية من المنكر تعظم كلما كان المنكر أعظم وأكبر أو كان الداعي إليه في النفوس أشد. أقصدك النبي صلى الله عليه وسلم في أمي هذا الباب لأنه لا شك أنه سأفضل البشر عليه الصلاة والسلام سيد ولد آدم أجمعين. Et vu que tellement que Wa'adunnas, ils aiment le Nabi sallallahu alayhi wa sallam, ça peut les pousser à exagérer, le Nabi sallallahu alayhi wa sallam, il a fermé la porte. À son époque, et bien sûr, c'est valable pour toute sa umma. Khasatan, plus les générations elles sont loin de la génération du Prophète sallallahu alayhi wa sallam, plus ces générations elles sont touchées par l'ignorance et la hafid. Allez, le Nabi sallallahu alayhi wa sallam, il a mis en garde contre هذا. قال ولهذا تجد أن باب الشرك حماه النبي صلى الله عليه وسلم حماية بالغة حتى سد كل طريق يمكن أن يكون ذريعة إليه لأنه أعظم الذنوب وأيضا باب نعم إلى آخره. تقدم معنا أن باب في هذا فكل ذنب إلى كبير إلى عظيم plus tu trouveras des textes qui mettent en garde contre ce dhamm et كذلك contre al-wasa'il. Al-wasa'il c'est des chemins qui vont mener à ce péché. Le cheikh Ma'athaymin a cité un autre exemple في الزنا. قوله عز وجل ولا تقربوا الزنا. فلهذا قال يا شيخ معتيمين حتى منعت المرأة من التبرج وكشف الوجوه إلى آخره كشف الوجه إلى آخره. لماذا؟ لأن الزنا ذنب عظيم. تأمل قول الله عز وجل قال ولا تقربوا dans ce verset. الله سبحانه وتعالى il a pas dit dans ce verset ne faites pas zina. لا قال n'approchez pas. أي نهى عن الوسائل à la mixité, le fait que la femme elle se dévoile, qu'elle mette du parfum quand elle sort, il a akhiri, qu'elle lève la voix, qu'elle embellit sa voix devant des étrangers. Tout ça c'est une cause qui pousse à zina. Si on ferme les portes, comme قال عز وجل ولا تقربوا. فمثلا الانسان ne se mélange pas avec des femmes étrangères. كذلك cette femme elle se voile, elle sort avec un mahram, خاصةً s'il y a des futaines. كذلك elle se parfume pas, elle se couvre. Chacun là, tu trouveras beaucoup moins de cas de zina. Contrairement à notre époque où on vit, هذه الوسائل كثير من الناس ne font pas attention ولا يبالون. Comme tu entends من الشر, que ça soit dans le domaine du travail, que ça soit dans la rue, que ça soit en voyage, que ça soit dans كثير من الأماكن entre voisins عياذا بالله. لماذا؟ لأنه اختلاط كثير. Et كثير من النسوة elles portent plus هذا الحجاب. Et beaucoup d'hommes ils sont en contact avec des femmes qui sont haram pour cet homme. Et chaque année le shaytan il en profite. Et comme من الناس يقعون في الشر. فلهذا notre دين il interdit les mauvaises choses. Et la chose la plus grave c'est le shirk. Et bien sûr toutes les mauvaises choses comme zina et autres. Et كذلك notre دين il nous interdit les choses qui poussent à ce dhanb. C'est un dîn azim. Celui qui respecte les commandements et qui s'écarte des interdits, Inch'Allah, il sera préservé. هذا الباب تقدم معنا et il est mufi. Le premier, on répète, le bab numéro 21, c'était sur l'af'al. Et هذا الباب numéro 65, c'est fermer les portes au shirk, ay min hayth al-afad. Ay l'exagération dans certains mots. ونحن نستفيد أننا لا نزجرحه، نزجرحه، على شيخ أو على تل سامون أو على فاضل لا، دلوي صحق. أما كثرة الكلام إزجرحه، هذا ربما الإنسان يبدل أنجوري في الأنفس، يطعن عيدا بالله. أما الشك صحق لسامون الحق، لغوفرنر الحق، لبارون الحق، الصالحون الحق، sans exagérer. L'exagération فيها شر. Et تقدم معنا شابتر sur l'exagération. قال المؤلف رحمه الله باب ما جاء في قول الله تعالى وما قدر الله حق قدره والأرض جميعا قبضته يوم القيامة الآية. Dernier chapitre de هذا الكتاب النفيس شيخ الإسلام il a conclu avec هذه الآية وما قدر الله حق قدره. قال العلامة الشيخ صالح الفوزان حمده الله تعالى في الملخص أراد المصنف رحمه الله أن يختم كتابه بهذا الباب المشتمل على النصوص الدالة على عظمة الله وخضوع المخلوقات له مما يدل على أنه هو المستحق للعبادة وحده وأن له صفات الكمال ونعوت الجلال عندها وما قدر الله حق قدره. أي شيخ الإسلام il a cité ce verset ثم des hadiths pour montrer عظمة الله سبحانه وتعالى أن الله il est عظيم أن الله سبحانه وتعالى il possède tout il est على كل شيء قدير. فشيخ الإسلام بهذا الباب il nous montre رحمه الله أن on n'a pas le droit d'adorer autre qu'Allah لأن الله سبحانه وتعالى c'est le ملك c'est العزيز c'est القوي c'est الجبار il possède tout. Et on va lire ensemble les hadiths pour montrer هذه العظمة. فلهذا قال الإمام ابن كثير رحمه الله في تفسير الآية ما قدر أو قدر المشركون الله حق قدره حتى عبدوا معه غيره. المشركون إذا تعظم الله حق تعظيمه. فلهذا إن أسسي عيادا بالله دي بيير دي زعب دي مور دي زتر humain. Ils ont donné à ces créatures حق الله. Ça, ça montre qu'ils n'ont pas عظم الله سبحانه وتعالى. لو عظموا حق تعظيمه عز وجل إذا لم تعدغي أتخكم. قال ابن كثير رحمه الله وهو العظيم الذي لا أعظم منه القادر على كل شيء المالك لكل شيء وكل شيء تحت قهره وقدرته. الله سبحانه وتعالى possède tout, il est capable de tout. Et tous les êtres humains, toutes les créatures, c'est ses ibadah. Et c'est lui qui gère هذا الكون. Et c'est lui qui guide qui il veut, qui égare qui il veut. فلماذا lui associer un bachar ضعيف ou un makhlouq qui ne peut rien donner, qui ne possède rien. Ça nous montre fiqh à l'imam, rahmatullah alayhi. Après avoir cité toutes ces masa'il, il m'a montré tawhid, il m'a mettre en garde contre son contraire shirk, ou mettre en garde contre les choses qui poussent à faire ce shirk, il a conclu avec hadha al-bab. Ay, celui qui connaît Allah subhanahu wa ta'ala, bi'ilm, بآياته الكونية والشرعية اكسوي النبي صلى الله عليه وسلم إذا عظم هذا الرب سبحانه وتعالى إذا سكحت للشرك. لماذا؟ لأنه إذا دنيا شكا صحب حتى الأنبياء أبدا إذا لزلوه أغن دو الله سبحانه وتعالى. لماذا؟ لأن السنة بالمام يتغبن دادوغي الله سبحانه وتعالى. السنة بالمام يتمنطر كون دي زتر من فبل et que Allah il est capable de tout. Regarde, celui qui suit hada din, il donnera chacun son. Al-mushrikoun, vu qu'ils ont combattu hada din et ils n'écoutent pas nasa'ih al-anbiya wa al-rusul wa atba'uhum, ils se sont égarés fi hada al-bab. Thumma, il a cité rahimahullah des hadiths pour montrer 'azamat Allah subhanahu wa ta'ala. Fanaqraha. قال عن ابن مسعود رضي الله عنه قال جاء حبر من الأحبار إلى رسول الله صلى الله عليه وسلم. الحبر سي من علماء اليهود أي سوكئون بعلم من اليهود علماؤهم الأحبار وتقدم معنا هذا. فجاء حبر من الأحبار أي يهودي إلى رسول الله صلى الله عليه وسلم فقال يا محمد إن نجد أي في كتبهم أن الله يجعل السماوات على إصبع والأراضين على إصبع والشجر على إصبع والماء على إصبع والثرى على إصبع والسائر الخلق على إصبع. أي إلى أنفرمي لبروفيت محمد صلى الله عليه وسلم أن dans leur livre ils ont des informations أن الله سبحانه وتعالى يوم القيامة يجعل السماوات على إصبع. سنمر أولا أن الله سبحانه وتعالى متصف بصفة الأصابع. الله الذي دواء سبحانه وتعالى وليس كمثله شيء. عقيدة أهل السنة أن صفات سامبليك با إن رسامبلانس. فنو با كومبخوند لي دواء ناسي فورسيمون كوم لي دواء دي زيتر هومان كوم أون ا إكسبليكي يا كيلكو جور دون لا كلمة سور الأشاعرة. هذا من الانحراف. الله سبحانه وتعالى il a des doigts et ça ressemble en aucun cas aux doigts des êtres humains ou des animaux. فهذا اليهود il a informé dans leur livre الله سبحانه وتعالى يجعل السماوات أي il placera les cieux sur un doigt. Ça te montre عظمة الله. هذه السماوات العظيمة ces cieux il y en a sept كما أخبر الله سبحانه وتعالى فعلى إصبع سر أنظر. قال والأراضين على إصبع كذلك للستر سر أنظر والشجر على إصبع. تأمل طول الزعب كم يضعب سر تأمل الله أعلم دي مليون دي مليار طول الزعب على إصبع من أصابع الرحمن سبحانه. قال والماء على إصبع لو combien d'océans, combien de mers, combien de lacs, combien de rivières, combien de... toute cette eau sur un doigt. Et Allah, il est à la kulli shay'in qadir. Il est capable de tout. Qala wassara ala isba' wassair al-khalq ala isba'. Toutes les créatures ala isba'. Aïe. Après avoir cité telle catégorie, toutes les autres créatures sur un doigt. Allah, il est capable de tout, subhanahu. Fayaqul ana al-malik. Allah, subhanahu wa ta'ala, il dira à ce moment, ana al-malik. Aïe, lahul mulk, il fait ce qu'il veut. قال فضحك النبي صلى الله عليه وسلم حتى بدت نواجذه اي سمولر الى souri عليه الصلاه والسلام حتى او الى ري حتى سي مولر سو ابا تصديقا لقول الحبر لماذا لان النبي صلى الله عليه وسلم يسابق ستحق et ça ça montre ان بعض الاخبار qui sont في كتب في كتب اليهود والنصارى صحيح لكن on n'a pas besoin de revenir à ces akhbar لان si c'est haq tu trouveras هذا الحق في كتابنا في القران الكريم هذا سنمخ on n'a pas besoin de leur akhbar لكن النبي صلى الله عليه وسلم مؤيد بالوحي فإلى يكوتي هذا اليهود لان il est appuyé par la révélation فإلى peut savoir si c'est haq ام لا اما انت وانا فالحذر كم من الناس ils ont voulu lire faire des recherches في كتب أهل الكتاب أو كتب أهل الضلال فانحرفوا فالسلامة لا يعدلها الشيء نحن نسكح من القرآن نسفي مثل هذه الأحاديث التي فيها ذكر اليهود والنصارى إلى آخره سنسفي on n'a pas besoin de leur demander ابن عباس رضي الله عنه أنكر على من كان يسأل أهل الكتاب ابن عباس مرة رضي الله عنهما il a vu بعض الناس demander à des gens du livre sur certaines مسائل فأنكر عليهم بشدة نعم il n'était pas d'accord et il leur a montré que c'était pas مشروع نعم لأن بعض الجهال ربما يبقى هذا الكلام ils disent انظروا النبي صلى الله عليه وسلم il a parlé avec les يهودي il l'a informé et ça nous montre qu'on peut là là النبي صلى الله عليه وسلم il est appuyé par le وحي أما نحن لا نحن دوس كحت دي فتن هؤلاء سيد المنطر اليهود والنصارى ربما يذكرون حق الإنسان لضعيف لا بأسد علم pour savoir est-ce que c'est حق أم لا et il te cite un حق de حق ربما ينشبها فتدخل في القلب et comment elle va sortir من القلب بعد قال فضحك النبي صلى الله عليه وسلم حتى بدت نواجذه تصديقا لقول الحبر ثم قرأ رسول الله صلى الله عليه وسلم وما قدر الله حق قدره والأرض جميعا قبضته يوم القيامة نبي تصميم إلى غير ماذا لأن أذك هذا العلم هذا الحبر يهودي يتأملوا إلى بدي رسول الله الذي يا محمد أمون خانه استفاك خوانه إلى بكري ومساج أن النبي محمد صلى الله عليه وسلم لكن il a voulu le montrer dans leur kitab il y a telle chose et normalement si tu es convaincu et tu crois en ces informations ça va te montrer en Allah il est azim ça va te pousser à avoir peur et à croire en son messager son messager il est devant Adel Yahoudi mais malgré cela فلهذا النبي صلى الله عليه وسلم لاغي وقال وما قدر الله حق قدره اي لا يعظمون الله حق تعظيمه avec tout cela ils ne croient pas en ses messagers et ils n'adorent pas Allah سبحانه وتعالى seul عيادا بالله ça nous montre ان العلم c'est une chose لكن الانقياد والاستسلام والعمل sont une autre فلهذا الانسان demande دائما من الله العلم النافع والعمل الصالح هذا اليهودي يسكر في دعوة علم نعم il a informé des choses vraies فالنبي صلى الله عليه وسلم صدق النبي صلى الله عليه وسلم il a approuvé ce qu'il a dit ça montre que c'était du علم لكن علم qui ne sera rien بل c'est une حجة contre eux فلهذا الله سبحانه وتعالى غضب على اليهود غير المغضوب عليهم c'est اليهود أي ceux qui savent qui mettent pas en application نحن نستفيد من هذا أن tout ces efforts qu'on fait que ce soit fait dans le kitab ou fait rire pour apprendre c'est pour appliquer mais هذا اليهودي الآن il a cité هذا العلم et au القيامة s'il est mort à la اليهودية et il ne s'est pas converti ça sera contre lui. Nada sayastafid minhu, au contraire. Celui qui est ignorant, par Obama, s'il a des excuses valables, ça peut être une excuse valable, il ne savait pas. Amma mitla hada, il savait, ça va être quoi sa hujja? Ça nous montre que hada l'ilm, on doit mettre en application. La tafrah bi ilmin kathir, si l'amal ça ne suit pas. Wallahi la tafrah. C'est une mauvaise chose. Insan yafrah bil ilm et bil amal. Amma beaucoup d'ilm, il ne s'est pas mis en application, falimada, ça sera quoi? إما سيبور سمونتخي إما الله أعلم سيكوا قصد الإنسان. نسأل الله سبحانه وتعالى علما نافعا وعملا صالحا. قال الآية وفي رواية لمسلم والجبال والشجر على إصبع الجبال toutes les montagnes sur un doigt. Ça, ça montre عظمة الله سبحانه وتعالى لأن عظمة المخلوق ستمونتخ عظمة الخالق. Si un tel un, tu médites sur les cieux, les montagnes et les océans, ces trois créatures. Là, chacun a ces trois créatures, elles ont un créateur, c'est Allah subhanahu wa ta'ala. Enfin, si ces créatures, elles sont énormes, فَمَا بَلُكَ أَلْخَالِقْ سُبْحَانَ. Et ta'ammal هذا الحديث, أن avec cette créature immense, les montagnes, les océans, les arbres, on a إلى آخره, فسر أن دوا سبحانه قال ثم يهزهن فيقول أنا الملك أنا الله وفي رواية للبخاري يجعل السماوات على إصبع والماء والثرى على إصبع والسائل الخلق على إصبع أخرجه هذه الأحاديث في الصحيحين et on fait attention à ne pas faire comme ils font certains أنهم يحرفون. Ou ils disent Anna al-Murad, c'est qu'à l'al-Zahir, Allah il est capable de tout. Allah il a des doigts et placera ses créatures sur ses doigts. Comment Allahu a'lam, il ne nous a pas informé. Est-ce que c'est comme le makhlouq abdan, laïsa kamithlihi shay. Hadi l'umour, c'est min umour l'ghayb, l'aboud min istislam. C'est des choses de l'invisible, on ne peut pas imaginer. On a une information, ce hadith, fa nous saddiq. Amma ba'du ahl al-bid'a min mu'tazila wa ash-sha'ira. Ils ont fait rentrer la raison avant ces textes. Ils vont rejeter, ils vont dire al-isbi' huna, c'est pas un vrai doigt. En fait, Allah il a voulu dire que c'est la force. Il a akhiré. Vous connaissez tahrifat ha'oula abdullah. Amma al-sunni, il est à l'aqidat al-salaf et il croit en ce khabar. Est-ce que Allah il n'est pas capable? Iyadam billah, fala. Allah il est capable de tout. Fali ma a interprété. Est-ce que c'est une ressemblance aux créatures? Non. Allah parle laïsa kamithlihi shay. Pourquoi interpréter? Ça nous montre que l'interprétation, ça vient des patients. وَهَذَا تَقَدَّمْ مَعَنَا كَثِيرًا فِي دُرُوسِ الْعَقِيدَةِ قَالَ وَلِمُسْلِمٍ عَلِي بْنِ عُمَرٍ مَرْفُوعًا يَطْوِي اللَّهُ السَّمَوَاتِ يَوْمَ الْقِيَامَةِ ثُمَّ يَأْخُذُهُنَّ بِيَدِهِ الْيُمْنَى ثُمَّ يَقُولُ أَنَا الْمَلِكُ أَيْنَ الْجَبَّارُ أَيْنَ الْمُتَكَبِّرُونَ ثُمَّ يَطْوِي الْأَرَاضِينَ السَّبْعَ ثُمَّ يَأْخُذُهُنَّ بِالشِّمَالِ Yatoui, vous connaissez le mot. Yatoui kada, c'est le fait de plier avec sa main. Ça nous montre, awlan, anna les mains d'Allah subhanahu wa ta'ala, c'est des vraies mains. Le fait de plier, le mot yatoui, c'est un wasf pour une vraie main. Je ne peux pas dire al-quwa ou ni'ma tatoui. Là, ça n'a aucun sens. Ça nous montre qu'Allah, il a des vraies mains. Et kada, avec le fait de qualifier cette main, أنها يمنى أي une main droite, ça montre que c'est des vraies mains. Je peux pas qualifier la force de droite ou une ni'ma avec droite. Ça c'est un رد على المعطلة المحرفة. ثم يقول أنا الملك أين الجبارون أين الجبارون أي ceux qui faisaient du mal الظلمة أين المتكبرون ceux qui avaient de l'orgueil qui faisaient du mal à عباد الله سبحانه وتعالى. فمثل هذا الحديث الآن il est صحيح مسلم, ça va pousser هذا المؤمن à se rabaisser, à se soumettre à Allah سبحانه وتعالى. ثم يطوي الأراضين السبع, فتأمل الله سبحانه وتعالى il va plier ses sept cieux avec sa main droite et كذلك الأراضين avec sa main azza wa jal. Amma qawluhu thumma ya'khudhuhunna bi shimalihi, hadhihi al-lafza intaqadaha ba'd ahli al-'ilm. Al-hadith li fi sahih Muslim, lakin hadhihi al-lafza shadda, munkara, da'ifa, kama qala al-Imam al-Bayhaqi rahimahullah. Limadha qala al-Imam al-Bayhaqi fi kitabihi al-Asma' was-Sifat wa dhikr ash-shimal, ay la gauche. Yana, vous avez remarqué dans le hadith bi yadihi al-yumna, et Allah il va plier les cieux avec sa main droite, ثم les sept terres avec sa main gauche. فبعض العلماء انتقدوا على على على احد الرواة cette لفظة اي سمو بشمالها avec sa main gauche. قال البيهقي رحمه الله وذكر الشمال فيه تفرد به عمر بن حمزة عن سالم غتني هذا ان عمر بن حمزة Il a rapporté le hadith à Salim. Salim, c'est le fils de Abdullah ibn Umar. Donc la chaîne de transmission, c'est Umar ibn Hamza à Salim, à Abdullah ibn Umar ibn Khattab. Radiyallahu anhu. Umar ibn Hamza, il rapporte à Salim. Et il a cité la main gauche, Bishimali. Qal wa qad rawa al-hadith Nafi' wa Ubaydullah ibn Muqsim à ibn Umar. Tu as deux autres rapporteurs. Qui sont Nafi', c'est min athbat al-nas fi Abdullah ibn Umar, enfin de ses plus grands élèves, et Ubaydullah. Hum, les deux, ils ont rapporté le hadith sans citer al-shimal. Thumma ya'khudhuhunna bi-shimali, ils n'ont pas cité la gauche, la main gauche. Qala al-Bayhaqi rahimahullah. Wa kayfa yassih wa qad sahha 'ala an-nabi sallallahu alayhi wa sallam annahu samma kiltay yadayhi yamin. On a un autre hadith, un Nabi sallallahu alayhi wa sallam, il a informé que les deux mains d'Allah, c'est des mains droites. Et il n'y a rien qui lui ressemblait. Ça nous montre que la main gauche, ce nom, il vient de Umar ibn Hamza. Un Salim, c'est un grand imam. Enfin, celui qui a rapporté un Salim, c'est lui. Peut-être qu'il a pensé que qawluhu biyadihi al-yumna. Thumma, il a pensé que l'autre main c'est la gauche. Enfin, il a dit la gauche. Mais dans le hadith, c'était pas cité la gauche. C'est pour ça que tu as dans le même hadith la version de Nafi' al-Ubaydullah. Rahmatullah alayhim, c'est pas cité la gauche. Et là, chaque anna cette tariq, elle passe avant. Mais anna Umar ibn Hamza fihi dha'f. Comme fi al-taqrib al-Hafid ibn Hajar, rahmatullah alayhi fihi dha'f. La chaque anna cette erreur elle vient de lui, li annahu fihi dha'f. Hadha. والإمام الألباني رحمه الله كذلك نبه أن سغجو بشماله سمنكر سشال أي سضعيف كما في الصحيحة. أما حديث كلتا يديه يمين في صحيح مسلم عن عبد الله بن عمر. على كل حال نثبت لله عز وجل دوما كما جاء في الحديث كلتا يديه يمين دوما سدما دوا. أما لا منكوش الحديث الضعيف. تعلمون أن في صفات الله عز وجل الإثبات لا بد من دليل. أما من في الحديث الذي في صحيح مسلم وبعض الحفاظ انتقدوا هذه اللفظة. أما الحديث الذي صحيح لكن سمو بشماله سيعجد عمر بن حمزة وتقدم معنا نبيه ضعف إلى خالف الأئمة كي رابورتي عن ابن عمر سنسيتي رابورتي المام حديث. فلماذا نافع عبيد الله dans leur hadith, avec leur chaîne de transmission, l'humain, il n'y a pas la main gauche. Ben, ça serait sahih, il l'aurait cité. Ça nous montre que ce mot, les ulama, ils ont analysé le hadith, ils ont vu que le problème vient de Umar ibn Hamza wa fihi dha'f. Qala thumma yaqul ana al-malik ayna al-jabbarun ayna al-mutakabbirun wa ruya an ibn Abbas radiyallahu anhuma qala ma mas-samawati as-sab' wal aradun as-sab' fi kaff ar-rahman إلا كخردلة في يد أحدكم. Ça nous montre عظمة الله سبحانه وتعالى. Toutes ces créatures, السماوات والأراضون, les cieux, la terre, كف الرحمن, c'est une toute petite chose. كخردلة, c'est une toute petite chose dans une de nos mains. Et تأملوا هنا, la comparaison, c'est pas notre main avec la main d'Allah. Na'oudou billah, abadan. La comparaison, c'est pour te montrer, azamatullahi subhanahu wa ta'ala, pas la comparaison entre les deux sifats. قال وقال ابن جرير حدثني يونس أخبرنا ابن وهب قال قال ابن زيد حدثني أبي قال قال رسول الله صلى الله عليه وسلم ما السماوات السبع في الكرسي إلا كدراهم سبعة ألقيت في ترس. الترس شيء ça peut être من حديد أو من خشب يحمل عند القتال يتقى به السيف هكذا يقولون أي c'est comme un bouclier, c'est quelque chose pour te protéger. Il portait ce genre de choses si il fait le jihad. Et c'est comme un bouclier. فَالسَّمَوَةُ السَّبْعِ فِي الْكُرْسِ Par rapport au kursi. Le kursi, c'est une créature. Ou le kursi, c'est موضع القدمين. Comme جاء في حديث ابن عباس موقوفا رضي الله عنهما. وله حكم الرب. C'est des choses de l'invisible. Ibn Abbas, il n'a pas dire ça هكذا من اجتهاد ابدا سي دي شوز انفيزيبل عند العلماء حكم الرفع اي سي النبي صلى الله عليه وسلم كي لوغا انفورمي بهذا ان السماوات السبع لي سيت سيو بارابور او كرسي موضع القدمين دو الله سبحانه وتعالى الا كدراهم سبعه القيت في ترس سي كوم سي تو بروني سيت بيتيت بيس اي تو لي مي او ميليو دو سو بوكلي هذا الترس فهكذا لي سيت سيو بور رابور او كرسي الكرسي سي اون كرياتور ثم قال وقال ابو ذر رضي الله عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ما الكرسي في العرش الا كحلقه من حديد القيت بين ظهري فلات من الارض الكرسي بار رابور او عرش معنى الكرسي وذهب به حديث يدمونتر ان الى ايمونس Les 7 cieux et les 7 terres par rapport au kursi, c'est très petit. Le kursi, qui est immense par rapport au arche, et le trône, il a qu'à halqatin min hadid. C'est comme une pièce en fer, ulqiyat bayna zahray falatin min al-ard, qui est déposée dans un désert. Le kursi par rapport au arche. Et Allah subhanahu wa ta'ala, il est au-dessus du arche, il est akbar, il est a'lam. Ça nous montre que d'ailleurs, qu'on a traduit ou expliqué le kursi par l'arche, c'est pas sahih. Et on a déjà l'impression dans la traduction du Coran, ils traduisent le kursi par l'arche. C'est pour ça qu'ils traduisent ayat le kursi par le verset du trône, et c'est khata. Ayat le kursi, c'est pas le verset du trône, là, c'est ayat le kursi. Je dis le verset du kursi. Et le kursi, c'est mawdi al-qadamin. Lillahi azza wa jalla. Mais le trône, l'arche, c'est autre chose. Fallait dans Ayat al-Kursi, fait surat al-Baqara, c'est pas cité l'arche. Lakin, là, le traducteur, il a ta'athara de Ba'd al-Dullal qui explique al-Kursi par l'arche. N'a'am. Qala, akhrajahu ibn Jarir fi tafsir. Wa anzur qala al-Sahiha lil-Albani rahimahullah. N'a'am. هذا الأثر ضعفه الشيخ مقبل رحمه الله في تحقيقه على تفسير ابن كثير الشيخ مقبل ضعف هذا الأثر قالوا عن ابن مسعود رضي الله عنه قال بين السماء الدنيا والتي تليها 500 عام entre سماء الدنيا والتي تليها entre le premier ciel et le deuxième ciel il y a 500 ans de marche et 500 ans de marche Allahu a'lam ça fait combien de temps tasawwar anta واحد marche pendant 500 ans combien de kilomètres il va parcourir c'est énorme ça c'est la distance entre le premier et le deuxième ciel قال وبين كل سماء 500 عام entre chaque ciel cette distance 500 ans de marche on a 7 cieux déjà قال وبين السماء السابعة والكرسي 500 عام entre le septième ciel et le kursi 500 ans قال وبين الكرسي والماء 500 عام entre le kursi et l'eau il y a de l'eau كذلك كما جاء في الحديث 500 ans قال والعرش فوق الماء et l'arche de Allah سبحانه وتعالى il est au-dessus de cette eau قال والله فوق العرش et Allah il est au-dessus de هذا العرش فتأمل هذا فصلت المضع عظمة الله سبحانه وتعالى تسا بخوة شيخ الإسلام سيد هذه الأحاديث بخوة تدمونتخي أن الله سبحانه وتعالى سي العظيم الملك C'est l'aziz, c'est le qawi, il n'y a que lui qui mérite l'adoration. Il veut délaisser, ne pas demander à Allah subhanahu wa ta'ala et demander à un bachar qui est enterré, un mort, qui ne peut rien, il ne peut rien pour ses proches, pour lui-même, et lui demander. Ça, ça montre un al-mushrikin ma qadar Allah haqqa qadri kama ja'a fil ayah. قال رحمه الله لا يخفى عليه شيء من أعمالكم إيه الله سبحانه وتعالى يسيت وهذا الحديث كذلك سندليل أن الله سبحانه وتعالى يلف في العلو il est au-dessus des cieux, au-dessus de la créature, au-dessus de son trône. C'est un rab sur ceux qui disent أن الله il est partout. لكن الله يسيت tout. Il est au-dessus de son trône et il sait tout. لا يخفى عليه شيء سبحانه. قال أخرجه ابن مهدي عن حماد بن سلمة عن عاصم عن زر عن عبد الله أي عبد الله بن مسعود هذا جود إسناده الإمام الألباني رحمه الله أي حديث جيد الجيد c'est entre حسن et صحيح c'est plus fort que حسن c'est juste en dessous du صحيح المهم il est ثابت وله حكم الرفع لماذا لأن مثل هذه الأقوال عن ابن مسعود وعن ابن عباس إن صح أو أبو ذر أطخ فرضي الله عنهم فهذه الأحاديث دي أحاديث موقوفة أي سيدي parole de compagnon رضي الله عنهم لكنها حكم الرفع حكم الرفع ça veut dire quoi ça veut dire que المرفوع c'est كلام النبي صلى الله عليه وسلم أي c'est comme si c'était النبي صلى الله عليه وسلم qui l'avait dit بل c'est النبي صلى الله عليه وسلم qui l'a dit فمثل هؤلاء الصحابة إما ils l'ont entendu directement de النبي صلى الله عليه وسلم إما ils ont entendu un compagnon qui a informé que le Nabi sallallahu alayhi wa sallam il a dit. Lakin ils n'ont pas dit qala rasulullah. Ils ont directement cité le hadith. Ali ibn Mas'ud qala ila akhir. La shak anna ibn Mas'ud. Qui c'est qui va l'informer bihada? Ça fait partie de l'invisible. Il a le Nabi sallallahu alayhi wa sallam. Le Nabi sallallahu alayhi wa sallam, il était appuyé par la révélation. À chaque fois que tu as un qawl d'un sahabi, il est sahih. Et c'est, il informe d'une chose de l'invisible. Falahu hukm al-raf' inda ahli al-ilm. Ay, il a forcément pris hada. Imma directement du prophète sallallahu alayhi wa sallam, imma d'un autre compagnon qui l'a pris du prophète sallallahu alayhi wa sallam. Qala rawahu wa rawahu bi nahwihi al-Mas'udi an 'Asim an Abi Wa'il an 'Abdillah qala huwa al-Hafiz al-Dhahabi rahimahullah ta'ala qala wa lahu turuq. Qala fi al-Hashiya undur mukhtasar al-'Ulu. Mukhtasar al-'Ulu al-'Ali al-Ghaffar. Na'am. Hadha al-kitab al-'Ulu. C'est de l'imam Dhahabi, rahimahullah. Ou al-mukhtasar, c'est l'imam al-Albani. Il l'a résumé et il l'a sahah. Et c'est une référence fi hadha al-bab. Al-ulu, c'est Allah subhanahu wa ta'ala, il est au-dessus. Au-dessus de la créature. Kitab al-ulu. L'imam al-Dhahabi, c'est une référence. Et il a cité beaucoup de preuves comme quoi Allah subhanahu wa ta'ala, il est au-dessus des cieux, au-dessus de la créature. Et le mukhtasar de Cheikh al-Albani, il est jamais. Il l'a résumé, les annal asl, il est. C'est en deux volumes ou akfar. Cheikh al-Albani l'a résumé en un volume et il a sahah les hadith. C'est une référence, celui qui veut des adillah fi hada akfar. قال وعن العباس بن عبد المطلب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم هل تدرون كم بين السماء والأرض قلنا الله ورسوله أعلم قال بينهما مسيرة 500 سنة وبين كل سماء إلى السماء مسيرة 500 سنة وكثف كل سماء مسيرة 500 سنة وبين السماء السابعة والعرش بحر وبين أسفله وأعلاه كما بين السماء والأرض والله سبحانه وتعالى فوق ذلك وليس يخفى عليه شيء من أعمال بني آدم أخرجه أبو داود وغيره هذا فيه ضعف ضعفه الشيخ مقبل رحمه الله كما في رسالة الجمع بين الصلاتين في السفر لكن ما تقدم عن ابن مسعود يغني عن هذا إيه سلام معنا أنت خشاك سيو سانسانسان إلى آخر تقدم معنا عن ابن مسعود إلى صحيح قال الشيخ سعدي رحمه الله قول الله تعالى وما قدر الله حق قدره ختم المصنف رحمه الله تعالى كتابه بهذه الترجمة وذكر النصوص الدالة على عظمة الرب العظيم وكبريائه ومجده وجلاله وخضوع المخلوقات بأسرها لعزه لأن هذه النعوت العظيمة النعوت الصفات النعت الصفة لهذا في كتب النحو في الأجرومية وغيرها quand ils expliquent que As-Siva, ils disent Na'at. Aïe, min hayth, on parle du Nahu. C'est la même manière, Na'at ou As-Siva. Aïe, les attributs d'Allah subhanahu wa ta'ala. Les anna hadhihi al-nu'ud al-azima wal-awsaf al-kamila akbar al-adilla wal-barahin ala annahu al-ma'bud wahda. Sahih. Anna si واحد اللي convaincu ان الله سبحانه وتعالى هو العظيم هو الملك هو القوي اللي على كل شيء قدير الى اخره سي لو بلو غران دليل ان الله يميريت دتر حاضر ça nous montre ان الضعيف il peut pas être حاضر c'est pour ça que comme في القران من ايه الله سبحانه وتعالى il montre ضعف المخلوقات ثم عز وجل il montre انه لا يجوز d'adorer هذا الضعيف que ça soit un mort que ça soit un arbre. Et Allah subhanahu wa ta'ala, كثيرا في القرآن, il montre ses awsaf, il décrit ses awsaf, annahu c'est l'aziz, c'est l'qawi, ila akhri, ou dans certains hadiths, pour montrer annahu c'est lui qui mérite sa l'adoration. L'imana, lianna, c'est lui qui peut récompenser ou châtier. Amma ce mort, iyadam billah, alors ils adorent un mouad, comme on a vu beaucoup dans ce livre. Qu'est-ce qu'il va te donner? Ou qu'est-ce qu'il peut te retirer? Où est-ce que lui-même, il va être jugé. Cheikh al-Islam, il a conclu, hadal bab, pour te démontrer la principale preuve, le principal argument du tawhid, c'est Azamatullah subhanahu wa ta'ala. C'est pour ça qu'il y a un lien entre tawhid al-rububiyya et tawhid al-uluhiyya. Tawhid al-rububiyya, c'est unifier Allah fi al-rububiyya, annahu c'est le malik, annahu c'est l'aziz, annahu il possède tout, c'est lui qui a tout créé. Ça implique ma'ala de l'adorer seul. Qala al-Sheikh Sa'di rahimahullah, أكبر الأدلة والبراهين على أنه المعبود وحدها المحمود وحدها الذي يجب أن يبذل له غاية الذل والتعظيم وغاية الحب والتأله وأنه الحق وما سواه باطل. نعم, ذلك لأن الله هو الحق وأن ما يدعون من دونه باطل. الله سبحانه وتعالى سي الحق توس qui adorent autre que Allah subhanahu wa ta'ala, ils sont fait batil. Même s'ils adorent un prophète, même s'ils adorent un ange, c'est batil. Ils n'ont pas le droit. L'imada, l'anna, l'ibada, c'est un haq lillah subhanahu wa ta'ala. Vous avez remarqué que le premier bab fi kitab al-tawhid, Cheikh al-Islam, il a cité haqullah ala l'ibad, al-tawhid. Le dernier bab, il a démontré anna hada al-haq, il n'y a que lui, kazalik, il le mérite, l'imada, l'annahu c'est rabb. Et il a cité, rahimahullah, des adillah pour démontrer que c'est al-malik al-azim, azza wa jal. Qala, wa annahu al-haq wa ma siwa batil, wa hadhihi haqiqatu al-tawhid, wa lubbuhu wa ruhuhu, wa sirru al-ikhlas. Na'am. Fanas'alullah an yamla'a qulubana min ma'rifatihi wa mahabbatihi wal inabati ilayh, innahu jawadun kareem. قال وهذا آخر التعليق المختصر على كتاب التوحيد وتوضيح مقاصده وقد حوى من غرر مسائل التوحيد ومن التقاسيم والتفصيلات النافعة ما لا يستغني عنه الراغبون في هذا الفن الذي هو أصل الأصول وبه تقوم العلوم كلها والحمد لله على تيسيره ومنته وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما. أي نعم, أصل الأصول سأعظم العلوم كتاب التوحيد. التوحيد سي لا سيونس لا بلوز امبورطون. لماذا؟ لأن التخيت لو سوجي لو بلوز امبورطون عبادة الله وحده. الله سبحانه وتعالى إلا كخي لي زيتر هومان كو بور هذا وما خلقت الجن والإنس إلا ليعبدون. فسا دو إتر سولا نوت بريوريتي. القرآن كله توحيد كما قال ابن القيم رحمه الله. إما توحيد الربوبية, إما توحيد الألوهية, إما montrer le châtiment de ceux qui خلف توحيد, إما la récompense, إما les histoires des prophètes qui sont basées sur توحيد, كله توحيد. Un autre apprentissage du Coran, notre apprentissage de la langue arabe, nos efforts في الحلم, c'est pour حقق هذا الباب. On doit faire attention de ne pas oublier la priorité. للأسف البعض يفون دي زفور في العلم لكن يزون دلسي هذا العلم العظيم خاصة مثل هذا الكتاب سا ليبر دو ديبيتان كتاب التوحيد سا دي برومي ليبر اي لي مختصر اي لي ريزومي on doit faire des efforts pour l'apprendre par cœur et celui qui l'a appris par cœur في الحقيقة il apprendra des versets du Coran et des hadiths du prophète صلى الله عليه وسلم المؤلف ما له إلا الأبواب Et بعض الكلمات اليسيرة إلى cité certains آثار عن الصحابة وعن التابعين وبعض الأئمة لكن c'est très peu. La plupart du livre c'est des ayats et des hadiths du prophète صلى الله عليه وسلم. فالعناية بهذا الكتاب. Ce kitab c'est pas une étude une fois la fin et خلاص là. Mais هذا الكتاب toute notre vie. إما on le révise, إما on l'enseigne, إما on l'apprend, إما on l'étudie encore. المهم c'est un livre عظيم. Et la umma elle est en حاجة ماسة de connaître ces masaïl. Et combien de personnes يخالف ما في هذا الكتاب عيادا بالله إما par ignorance إما عناد. C'est pour ça qu'on doit faire des efforts في الدعوة في هذا الباب. C'est le plus important. Ça sera la cause, la plus grande cause, celui qui va être sauvé يوم القيامة. C'est تحقيق هذه المسائل أي توحيد الله سبحانه وتعالى. Et l'islam il a fait un travail énorme, توفيق من الله de rassembler هذا الكتاب المختصر. وكم استفاد من علماء من طلبة العلم من عوام من هذا الكتاب. فنسأل الله سبحانه وتعالى أن يرحمه. الشيخ سعدي رحمه الله il a expliqué d'une façon très simple sans توسع en citant المقصود du باب. أي pourquoi il a cité هذا الباب et en résumant المسألة العناية بهذا الشرح. Et كذلك les autres شروح شروحات أهل العلم فتح المجيد خاصة عن كتاب نفيس كذلك شرح الشيخ ابن عثيمين قول مفيد المهم كذلك إعانة المستفيد الشيخ الفوزاني للطيب دوتر لا في بعض يسامون أنه الشرح على كتاب توحيد إما كتاب كري إما صوتية دروس فالحمد لله. Le prochain livre qu'on fera ensemble c'est Kashf Shubuhat du même auteur de Cheikh al-Islam rahimahullah avec l'explication de Cheikh Saleh al-Fawzan hafidahullah ta'ala. À réviser هذا الكتاب une fois qu'il est fini, ne pas faire l'erreur que certains font à y fermer le livre et ne plus l'ouvrir. Il y en a beaucoup de masail ربما c'était nouveau pour vous. Al-hifz, ceux qui l'ont appris par cœur, walillah alhamd. Le hifd n'est pas encore mutqan pour certains. Réviser et réviser les chapitres, relire le chapitre de Cheikh Saadi ou un autre chapitre. Le moulakhad de Cheikh Fawzan est très simple. Ou Ya'anat al-Mustafid de Cheikh Fawzan, il est très simple. Et l'insan yaqra, il révise et il akhas le masail. Il akhas dans un daftar. Mathalan, on a vu Dab al-Sihr, il résume. Hukm al-Sihr, c'est quoi? Est-ce que c'est du shirk akbar ila akhari? Bab al-Riya, il résume quand est-ce que c'est du shirk akbar, quand est-ce que c'est du shirk asrar, tout ce qu'on a vu ensemble. Yuraji', c'est ça l'ilm. Et c'est sur ça que tu dois mettre tes efforts. La langue arabe qu'on essaye, on fait des efforts pour apprendre, c'est pour comprendre ce genre de livre. On néglige pas ce qu'on a besoin comme outil, la langue arabe, la akhirat, et on néglige pas même bab ou la priorité. Là, tu peux faire les deux, tu vas apprendre la langue arabe, et en même temps, walillahi alhamd, tu étudies. C'est pour ça qu'on s'efforce de faire des doros et volontairement on fait en arabe en français pour avancer en langue arabe et étudier cette priorité. Si tu meurs ou je meurs et on n'a pas maîtrisé le tawhid, on n'a pas mis en application, Allah il nous a créé que pour ça. La langue arabe ça demande du temps, tu ne vas pas apprendre la langue arabe en un jour, en un mois, là ça demande un certain temps. En étudiant la langue arabe, celui qui ne comprend pas l'arabe, des frères, ils enseignent en langue française ou anglaise, dans toutes les langues, walillahi alhamd, fal insa yastafid walaw le principal, hatta il est ala haqq et ala sabat fi hada, bi idhnillah azza wa jal. Naktafi bi hada, subhanak allahumma hamdik, shahadu an la ilaha illa ant, astaghfiruka wa atubu ilayk.